ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்பத யுக்மர வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்த சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவினா சத்வாந்த திக்மாம்சுஜானே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ ரகசிய திரைசார விஷயங்களை குறிப்பிடும்படியான திருநாமங்கள் இனிமே நாம பார்க்க போறோம். ஸ்ரீமத் ரகசிய திரைசார கிரந்தத்தில 32 அதிகாரங்கள், மொத்தம் அதிகாரங்களா சுவாமி தேசியன் பிரிச்சிருக்கார். அதுல முதல் அதிகாரம் உபோத்காத அதிகாரம் என்ன பெயர். உபோத்காதம்னா ஆரம்பம், முன்னுரை. முன்னுரையாக ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த உபோத்காத அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சு இங்க திருநாமத்தில ஒரு ரெண்டு திருநாமம், 802வதும் 803வதும் மோக்ஷார்த்த சாஸ்திரானாரம்ப ஹேது திக்ருதி தக்ஷிணஹ ஆச்சார்ய நிகட ப்ராப்தி ஹேது ஷட்க நிரூபக அப்படின்னு. முதல்ல மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப ஹேது திக்ருதி தக்ஷிணஹ அப்படின்னு முதல்ல இருக்கு. மோக்ஷத்துக்கான சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்பதற்கு சொல்லும் காரணங்களை இகழ வல்லவர் என்ன அர்த்தம். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் அப்படிங்கிற சாஸ்திரம் ஆரம்பிக்க போறார். இது சரணாகதி சாஸ்திரம். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, இது சாஸ்திர விஷயம் அப்படிங்கிறதுக்காக இது சாஸ்திரம்னு சொல்றது. சரணாகதி ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. சரணாகதி பத்தி பல கிரந்தங்கள் இருக்கு, அதனால அது ஒரு சாஸ்திரமா இருக்கு. ரகசிய திரையத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சாதிக்க போறார். திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் உபதேசமா இருந்தாலுமே அது புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கு. திருமந்திரத்துக்கு 10 அர்த்தம் அப்படின்னா சாதிக்கிற அப்படின்னால ஒரு சாஸ்திரமா இருக்கு. அதனால இந்த சாஸ்திரத்தை இப்ப ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, இது இல்லாட்டா என்ன, இது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரணும். அதுக்குதான் உபோத்காதம் பெயர். ஸ்ரீபாஷ்யத்துல கூட முதல்ல 4 சூத்திரம் உபோத்காதமா இருக்கு, சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துக்காக இருக்கு. வேதாந்த சாஸ்திர விசாரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது 4 சூத்திரத்துல இருக்கு. ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி 5வது சூத்திரம், அதிலிருந்துதான் சாஸ்திரம் ஆரம்பம். அதே மாதிரி இங்கேயும் இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கை வர அது கிடையாது, ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப கேது, ஆரம்பிக்க வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, யுக்தி, அதை திக்ருதி, அதை இகழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தத்தினுடைய சாரமாக இந்த அர்த்தத்தை சொல்றார். இப்படி இதெல்லாம் சொல்லணுமா, இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா, எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னா மோட்சம் பெற்று பகவத் கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக மோட்சத்துக்காக சரணாகதி சாஸ்திரம், அதுக்காக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், அதுக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பம் அப்படின்னா. ஆனால் இதெல்லாம் வாசிச்சா மட்டும் மோட்சங்கிறது வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி. பகவத் மோட்சத்துல என்ன பண்ண போறோம், பகவத் கைங்கரியம் பண்ண போறோம். பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, நித்திய சூரியர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அவர்கள்லாம் அனாதிகாலமாக பகவானுக்கு கைங்கரியமே பண்ணின்னு இருக்குவார், கர்ம சம்பந்தமே இல்லாதவர்கள். நாம ஒன்றும் அப்படி கிடையாதே, அனாதிகாலமா பாபங்கள்லாம் பண்ணிட்டு இத்தனை நாளா இந்த மோட்சத்தை இழந்திருக்கும், நமக்கும் மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதி உண்டு அப்படின்னா அப்ப நம்ம முன்னாடியே போயிருக்கலாமே, ஏன் போல? நித்திய சூரியர்கள் மாதிரி நமக்கும் முன்னாடியே கிடைச்சிருக்கலாமே. இத்தனை நாளா நமக்கு கிடைக்காம திடீர்னு ஒரு நாள் கிடைச்சிரும்னா அந்த தகுதி எப்படி கிடைக்கும்? மோட்சத்துக்கான தகுதிங்கிறது இத்தனை நாள் இல்லாத தகுதி, திடீர்னு எப்படி வந்துடும்? அது வர முடியாது. அதனால இவனுக்கு தகுதி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. தகுதி இல்லை அப்படின்னா அப்ப இந்த சாஸ்திரம் படிச்சும் பிரயோஜனம் இல்லை, மோட்சத்துக்கான தகுதி இல்லைன்னா படிச்சும் பிரயோஜனம் இல்லை. தகுதி உண்டு அப்படின்னா உண்டுனா அது இத்தனை நாள் ஏன் உனக்கு கிடைக்கல, இத்தனை நாள் வழி இதை இழந்திருந்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில தான் இந்த உபோத்காத அதிகாரத்துல சுவாமி சாய்ச்சிருக்க. முதல் கேள்வி, நமக்கு வந்து மோட்சத்துல சீவைகுண்டத்துல பகவத் கைங்கரியம் பண்றதுக்கான தகுதி உண்டா அப்படின்னா சந்தேகமே இல்ல, கட்டாயம் தகுதி உண்டு, நல்லா தகுதி உண்டு. அதனால நம்ம மோட்சத்துக்கான உபாயம் பண்ணலாம். நித்திய சூரியனுக்கு தான் தகுதி, நமக்கு கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே தகுதி உண்டு. ஸ்வரூப யோக்கியதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. சககாரி யோக்கியதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சொரூபத்தினாலே மோட்சம் போறதுக்கு தகுதி இருக்கு, ஆனா நம்ம தடுத்து வச்சுட்டோம் கர்மத்தினாலே. நித்திய சூரியல அந்த காரியம் கிடையாது, அவளுக்கு கர்மம் கிடையாது. அதனால கர்மம்னா புண்ணிய பாபம், இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அவளுக்கு கிடையாதான அப்படின்னால அவர்கள் அனாதிகாலம் அங்க இருக்கா. இவனுக்கு சொரூப யோகியதுக்கு இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இல்ல அடுத்த ஜென்மத்தில் போகலாம், இல்ல அடுத்த ஜென்மத்தில் போகலாம், எப்ப வேணாலும் இவனுக்கு போகலாம். சொரூப யோகியதா இவனுக்கு இருக்கு, எல்லா ஜீவர்களுக்குமே இருக்கு. மேல போய் பகவானுக்கு கைக்கரியம் பண்ணலாமா? நித்திய சூரியர்கள் தான் ஓரளவு அனாதிகாலமா கர்ம சம்பந்தம் இல்லாமல் சுத்தமா இருக்கக்கூடியவர். நம்மளாம் பாபிஸ்டர்களாச்சே அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய சுரூபமும் சுத்தமான சுரூபம் தான், அவளை மாதிரி நாமளும் இருக்கணும். நித்திய சூரியர்கள் மாதிரி நம்மளும் கைங்கரியம் பண்ணணும். நம்ம ஏதோ விட்டுருக்கோம், விட்டதுக்கு காரணம் கர்மம் சொல்ல போற பின்னாடி. சுவாமி தேசியன் அழகா சொல்ற, ஸ்ரீஹஸ்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபஸ்தானியனாய் கொண்டு ஹிருதயங்கமனாய் குமாரன் என்றும் புத்திரன் என்றும் சிஷ்யன் என்றும் பிரேஷியன் என்றும் சேஷபூதன் என்றும் தாசபூதன் என்றும் நமக்கும் பகவானுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அதனும் உற்ற நீ யாரோ நான் யாரோன்னு விட முடியாது. திருவாளோட நமக்கு பல சம்பந்தம் இருக்கு. அதுல முக்கியமானது முதல்ல என்னன்னு கேட்டானா, பகவானுக்கு இருக்க திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துகம் போல நமக்கு இருக்க முடியுமா? பெருமாளுடைய திருமார்பில கௌஸ்துகம் அப்படின்னு ஒரு ரத்னம் இருக்கு. கௌஸ்துகம்ங்கிற திருமேனியில ஒருத்தர் இருக்க, ஒரு ஜீவன் இருக்க, அவர் வந்து பெருமாளுடைய திருமார்பில இருந்துன்னு கைங்கரியம் பண்றார், கௌஸ்துகமா இருந்துன்னு கைங்கரியம் பண்றார். அதே மாதிரி கைங்கரியம் பண்ணலாம் நம்மளும், ஏன்னா அவரும் ஜீவர் தானே, நம்ம சேர்ந்தவர் தானே, நம்ம மாதிரி தானே அவரும். நித்திய சூரியான ஜீவர் அவர், அவர் எப்படி கைங்கரியம் பண்றாரோ அதே மாதிரி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி நமக்கு உண்டு, எந்த குறவும் கிடையாது. சொரூப யோகியதைங்கிறது எல்லாருக்கும் பொருத்தமாக ஒரு மாதிரி தான் இருக்கு. கௌஸ்துகம் சொல்றபடினால அழகா எத்தனையோ உதாரணங்கள் இங்கு விவசாயம். அதாவது கௌஸ்துகம் எப்படி பிரகாசமா இருக்கோ அது மாதிரி ஜீவாத்மாவும் பிரகாசமா இருக்கிறவர். ஒரு மணி இருக்கு, ரத்தனக்கல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரத்தனக்கல்ல குப்பையில போட்டா அது குப்பையோட கலந்துருக்கு, அதுக்கு மேல தூசி எல்லாம் நல்லா படிஞ்சு இருக்கும். குப்பையோட குப்பையா இருந்து அதுக்கு மேல தூசி எல்லாம் படிஞ்சு இருந்தாலும் இந்த ரத்தனம் ரத்தனம் தானே, அதுக்கெல்லாம் படிஞ்சிருக்கு, குப்பையோட தான் இருக்கு. ஆனா குப்பையும் அதுவும் ஒன்னாயிடாது. அதுக்கு மேல தூசி எல்லாம் படிஞ்சு இது அழுக்கா இருக்கு, அழுக்கான அப்படின்னாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. என்ன பண்ணணும்னு கேட்டா, குப்பையிலேருந்து அது வெளியில எடுத்து அதை நல்லா அலம்பி அழுக்கெல்லாம் போக்கடிக்கா அப்ப ரத்தனம் அப்படிங்கிறது. இப்ப அதுக்கு முன்னாடி ரத்தனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரத்தனம் தான், அது வெளியில தெரியாம இருந்ததுங்கிறது தான். அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவும் அந்த உதாரணத்தை சொல்ற. அதுக்காக தான் நமக்கும் கர்மம் அப்படிங்கிற அழுக்கு வந்து கலந்துருக்கு, நமக்கு இந்த சம்சாரிகளோட கலந்துருக்கும். அது குப்பையில இருக்க மாதிரி நம்ம சம்சாரத்துல இருக்கோம், அது அழுக்கு மூடினா மாதிரி நம்ம வந்து புண்ணியபாப கர்மங்கள் அப்படிங்கறது மூடி இருக்கு இது. ஆனா உண்மையில இது ரத்தனம், அது ரத்னம் எப்படியோ அதே மாதிரிதான் ஜீவாத்மாவும் பகவானுக்கு ரத்னம் மாதிரி இருக்க வேண்டியவன், கைங்கரியம் பண்ணக்கூடியவன் இவன். அதாவது இது இவனுக்கு சுவாபாவிகம், இயற்கையானது. கைங்கரியங்கிறது இயற்கையானது, மேலே ஏதோ ரத்தனத்து மேல அழுக்கு மூடிட்டு இருக்காமே நம்ம மேல கர்மம் மூடிட்டு இருக்கே தவிர, அதை பிரக்ஷாளனம் பண்ணியாச்சுன்னா, அந்த அலம்பியாச்சுன்னா அப்ப இது ரத்தம் தான், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதுதான். ஹிருதயங்க மனாய், ரத்னம் பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கு, நாமளும் பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கோம். இது என்ன திருவுள்ளத்தில் இருக்கும், ரத்னம் ஹிருதயத்தில் நெஞ்சில மேல இருக்கு. அதனால பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்கும்படி அவன் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கும் உண்டு, அந்த சொரூப யோகியதா நன்னா உண்டு அப்படிங்கிறபடினால இவன் வந்து கட்டாயம் இந்த சாஸ்திரம் படிக்கலாம். படிச்சா யோகம் கிடைக்குமா, நமக்கு யோகியதை உண்டா, கைங்கரியம் பண்ண முடியுமானா, நமக்கு இல்லாத யாருக்கும் கிடையாது. அப்படியானா இவன் ஏன் இத்தனை நாளா அதை இழந்து இருந்தான், இவனுக்கு உண்டோல்லியோ, இவன் வந்து போயிருக்கலாமே, முன்னாடியே போயிருக்கலாமே அப்படின்னா அது பதில் சொல்ல போறேன். இவன் கௌஸ்துபங்கிறது மாத்திரம் இல்ல, இவனுக்கும் பெருமாளுக்கும் எத்தனை சம்பந்தம்னா, குமாரன் என்றும் புத்திரன் என்றும் சிஷ்யன் என்றும் பிரேஷியன் என்றும் சேஷன் என்றும் தாசன் என்றும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் பல விதமா சொல்றது. அப்படின்னால இத்தனை விதமான சம்பந்தம் இருக்கு. ஒரு புத்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு உண்டு, ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு, எல்லாம் உண்டு. பகவான சம்பந்தம் இத்தனை சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அதனால அவனுக்கு கைங்கறி மன்னிச்சு நாம இல்லாம வேற யார் பண்ண போறா இவன். அப்ப ஏன்னா இத்தனை நாள் அவன் இழந்துட்டான். இத்தனால இவன் இவனுக்கு இந்த சொரூபம் இல்லைங்கிறது கிடையாது, சொரூபம் இருந்தது, ஆனா அது வேண்டதுக்கு காரணம் இவனுடைய கர்மா தான். இது இவன் தனக்கு வகுத்த சேஷியா, இவனுக்கு சேஷியா எம்பெருமான் இருக்கான், அந்த எம்பெருமானுக்கு கைங்கறி மன்னிட்டு இருக்கணும். சீதைகள் லோகத்துல ஆசிரியமா கைங்கறி மட்டும் இருக்க வேண்டியவன் அவன் அதையெல்லாம் விட்டுட்டு அவன் அழகா சொல்ற சொரூப யோகியதையாலே சுவாமி கைங்கரியத்துக்கு சொரூப யோகியதையாலே இட்டு பிறந்து வைத்து சொரூபம் அப்படிதான். ஆனாலும் அனாதி மாயாலே சுத்தனாய் பிரகிருதி ஆகிற பாட்டிலே விழுந்து ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து தட்டி தாவற்று அழுக்கடைந்து ஒளி அழிந்தபடியாலே, ரத்தத்துல அழுக்கு வந்து ஒளி அழிஞ்ச மாதிரி இவன் அங்கங்க சம்சாரத்தில் வந்து பிறந்திருக்கான். அது சொரூப இருந்தும் அதை விட்டுட்டு வந்திருக்கான். அதனால இவன் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த அழுக்கெல்லாம் போக்கடிக்கணும், கர்மத்தை எல்லாம் போக்கடிக்கணும். போக்கடிச்சா இவன் மோட்சத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். இறந்ததுக்கு காரணம் இவனுடைய கர்மம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால இவனுக்கு சொரூப யோகியதை உண்டு. ரத்தனம் முதலே சொன்ன மாதிரி குப்பையில இருந்தாலும் ரத்தன ரத்தனம் தான், சம்சாரத்துல இருந்தாலும் நாம் வந்து பகவத் கைங்கரியத்துக்கு யோகியர்கள் தான், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு ராஜா அந்த புறத்துடனே வேட்டைக்கு சென்று விளையாட்டிலே சக்தனான அளவிலே வார்த்தை அறிவதற்கு முன்பே வழி தப்பின ராஜகுமாரன் எடுத்தார் கையில் பிள்ளையாய் ஏதேனும் ஒரு குறிச்சியிலே வளர்ந்து தனக்கு இல்லாத சபரத்வாதி ஜாதிகளை ஏறிட்டு கொண்டு, அழகா ஒரு கதையை சொல்ற, உபனிஷத் கதை இது, சிபாஷியத்திலும் இந்த கதை இருக்கு. ஒரு ராஜாவானவன் வேட்டைக்கு போனான்னா மொத்த பேரையும் கூட்டுண்டு, தன்னுடைய அந்த புறத்தோடு கூட, தன்னுடைய குழந்தைகளோடு கூட, தன்னுடைய சைன்யத்தோடு கூட எல்லாரோடையும் போனான். அந்த குழந்தை விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே வழி தவறி இருக்கு. அது அந்த காட்டுக்குள்ள எங்கேயோ வழி தவறி தேடிதான் கிடைக்கல. ராஜா கவலையோடு திரும்பிட்டான். அந்த குழந்தையோ அந்த பக்கத்துல காட்டுக்குள்ள வேடுவ ஜாத்தியில வேடர்கள் எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சா. அத அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிய ஆரம்பிச்சு தன்னை வேடுவனாவே நடிச்சுட்டு இருக்கான். சபரத்வாதி ஜாதிகளை ஏறிட்டு கொண்டு அவனுடைய குறிச்சியிலேயே வளர்றது, அவன் கொடுக்கறதையே சாப்பிடுறது, அவனோட சுகதுக்கமே தன்னுடைய சுகதுக்கமா நடிச்சுருக்கு. ராஜகுமாரன் அப்படிங்கிறது போய் பறவைகளை பிடிக்க போய் ஒரு கல்லெடுத்து பறவை அடிச்சு அந்த பறவை கிடைச்சா அதுல பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து, ஒண்ணுமில்லாத அழுக்கடைந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் உடுத்திண்டு இப்படியே அந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய புருஷார்த்தம் தான் வந்ததே தவிர, இவனுக்கு இயல்பா வர வேண்டியது, இவன் ராஜகுமாரனா இருந்து இவனுக்கு வர வேண்டிய புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எலி பிடிச்சு சந்தோஷப்பட வேண்டியவன் இல்லை இவன். அவன் அரண்மனையில ஆனந்தமா இருக்க வேண்டியவன், ஆனா அதெல்லாம் எதுவும் தெரியாமல் அனாதி காலமாக அதெல்லாம் இழந்து வேடுவச்சேரியில அழகா இது வளர்ந்துட்டு இருக்கு. அழகா இல்ல, கொடுமையாக இது வளர்ந்துட்டு இருக்கோம். அவர்கள் ஊனும் விருத்தியும் தனக்கு ஊனும் விருத்தியுமாய் தன் பிறவிக்கு உரிய போகங்களில் ஆச்சார சம்ஸ்காராதிகளில் புதியது உண்ணாதே. ராஜாவுடைய ஆச்சாரம் என்ன, ராஜாவுடைய சம்ஸ்காரம் என்ன, ராஜபுத்திரன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பின்ன என்ன கேட்டானா, ஜுகுப்சித விஷயங்களிலே தனக்கு பேரும் இடவும் ஹர்ஷசோகங்களுமாய், ஒண்ணுமில்லாத எலி கிடைச்சா பரவ மாம்சம் கிடைச்சா பரம சந்தோஷம், ஏன்னா அப்படிதானே வளர்றான். இப்படியே இருக்கும்போது ஒரு சமயத்துல அங்க சில தார்மிகர்கள் அங்க வந்து இவனுடைய லக்கணத்தை எல்லாம் பார்த்து, அப்பா நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் இல்ல, நீ ராஜகுமாரனா இருக்கணும் அப்படின்னு அதையெல்லாம் மெதுவா எடுத்து சொல்லி உனக்கு உணர்த்தினார்கள். ராஜாவா இருந்து நீ எப்படி எல்லாம் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு இவனுடைய பிறப்பை எல்லாம் இவனுக்கு எடுத்து சொல்லி, இப்ப நீ கஷ்டப்படுற மாதிரி தோஷத்தினாலே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்து சொன்னாலாம். அதே மாதிரி இந்த ராஜா போய் சொல்றான், உங்களுடைய புத்திரன் போல இருக்கு அங்க இருக்கான் அப்படின்னு அதெல்லாமும் அவங்ககிட்டயும் போய் எடுத்து சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு வேண்டியவர்கள் சில பேர் வந்து இவங்கிட்ட வந்து இவனையும் அழிச்சுண்டு போய் அந்த ராஜாவுக்கும் ராஜகுமாரனுக்கும் சேர்த்து வைக்கிறாள். அந்த மாதிரி இந்த ராஜகுமார திருஷ்டாந்தம், ராஜகுமாரனுடைய கதை அழகா இருக்கு. அது நம்முடைய கதையை தான் சொல்றார், இன்னொரு கதை இல்ல. பகவான் தான் அந்த ராஜா, நாம தான் ராஜகுமாரன். நாம அந்த பகவானை விட்டுட்டு சம்சாரத்துக்கு வந்துட்டோம், வேடுவச்சேரி மாதிரி சம்சாரத்துக்கு வந்திருக்கோம். இங்க சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகத்தையே பெருசா நினைக்கிறோம். ஏதோ ஆகாரம் கிடைச்சா பெரிய லாபம் அப்படின்னும், வஸ்திரத்தினாலே ஏதோ லாபம் அப்படின்னும் இங்கே நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில ஆத்மாவுக்கு லாபம் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது புரியாமல் அதை இழந்து நின்று இருக்கோம். அப்ப நமக்கு தார்மிகர்களான மகரிஷிகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள், அவர்கள்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய நிலைமை எடுத்து சொல்லி பகவான்கிட்டையும் போய் நம்ம கூட்டி கொடுத்து நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறார்களாம். அதனால எப்படி ஆனவன் ராஜகுமாரன் தன்னிலமையை மறந்து வேடு செல்ல இருந்த மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோமோ, எப்படி நமக்கு திரும்பி போறதுக்கான யோகியதை மொத்தம் உண்டு. இப்ப ராஜகுமாரன் ஆனபடினால திருப்பி போய் ஒன்றும் பண்ண வேண்டாம், இவனுக்கு யோகியதை உண்டுனா ராஜாவுடைய குமாரன் தானே. அது மாதிரி நமக்கு யோகியதை உண்டுனா பெருமாளுடைய தாசர்கள் தானே, பகவானுடைய புத்திரஸ்தானத்துலதானே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கும் அந்த இதெல்லாம் உண்டு. நாம அதை இழந்திருக்கும், இழந்திருக்கும் போது என்ன ஒரு பெரிய வித்தியாசம் கேட்டா அனாதிகாலமா இழந்திருக்கும், அவித்தியும் நமக்கு தடையா இருந்திருக்கு. ஆக இப்படி நமக்கு அங்க யோகியதை இருக்குங்கிறபடினால இந்த சாஸ்திரம் மூலம் அதை தெரிஞ்சுட்டு நாம் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கான உபாயத்தை பண்ணலாம், பகவானை அடைவதற்கான உபாயத்தை பண்ணலாம் அப்படின்னு இந்த உபோத்காதாதிகர்கள் சாதிக்கிறார். அது இவனுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு. திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம், மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெருநாம், கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது, அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே அப்படின்னு பாசுரம் சாதிக்கிறீங்க. தெருவுடன் வந்த செழுமணி போல், பிராட்டியோடு கூட கௌஸ்துபமானது வந்தது. அதாவது பெருமாள் அமிர்த மதனம் பண்ணச்ச சமுத்திரத்தில் வந்த வஸ்துகளில் கௌஸ்துபம்னு ஒரு ரத்தம் உண்டு, அது பெருமாளுடைய திருமார்பில் இருக்கு. பிராட்டியும் அங்கதான் ஆவிர் பாவம் பண்ணார், அவரும் பெருமாளுடைய திருமார்பு தான் இருக்கார். ஆக பெருமாளுடைய திருமார்பில் பிராட்டி இருக்கிற மாதிரி கௌஸ்துபம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். கௌஸ்துபம்னு ஒருத்தர் தானே இருக்கார், ஒரு ஜீவர் தானே கௌஸ்துப ரூப கௌஸ்துப சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். அப்ப நம்ம இருக்க முடியாதா? அது மாத்திரம் இல்ல, அந்த கௌஸ்துபம் அப்படின்னு இருக்காரு இல்லையோ, கௌஸ்துபம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஜீவ அபிமானி தேவதா தான். அதாவது ஜீவ தத்துவத்தை வந்து அபிமானிச்சு இருக்கக்கூடிய தேவத்தைன்னு சாஸ்திரம் சொல்றது. புருடன் முனிவர் மகன் பாட்டல் வரப்போறது பின்னாடி. எல்லாரும் ஒத்து ஒருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை அபிமானிச்சு பகவானுடைய திருமேனியில இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜீவர்காலம் நமக்கு அது கட்டாயம் உண்டு. அப்ப மலரடி சூடும் வகை பெறும் நாம், பகவானுடைய மலரடி சூடி நாம் கைங்கரியம் பண்ண வேண்டிய இருக்கச்ச, கருடன் வந்த கடு வினை ஆற்றில், இந்த வினை பாப்பங்கிறது ஆறு பிரவாகம் மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம கர்ப்பத்திலேருந்து வந்திருக்குது. இது நம்ம விழுந்து மாட்டின்னு இருக்கோம், ஒழுகாது இதே ஒழுகி போகாமல் நம்ம ஆச்சாரியர்கள் அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தானவே, நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார்கள் ஆச்சாரியர்கள், நமக்கு நம்முடைய சொரூபத்தை எடுத்து சொல்லியிருக்கார்கள். அப்ப இந்த மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு நீ மனுஷ போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, மிருக சரீரத்தை எடுத்த அப்ப புல்லுதான், மாடாப்புறந்தா புல்லுதானே சாப்பிடணும், மாடாப்புறந்தா புல் சாப்பிட போற, மனுஷனா இருந்தா அரிசி சாப்பிட போற, அதான வித்தியாசம். அந்தந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி தானே போகங்கள்லாம் வருது, ஆத்மாவுக்கு ஏத்த மாதிரி வருத. அப்ப இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா இருந்தா அப்ப ஆத்மாவுக்கான போகம்னு ஒண்ணு இருக்கு, அது பகவத் அனுபவம். ஏன்னா பகவானுக்கு தாசன், பகவானுக்கு சேஷன், ஆத்மஸ்வரூபம். அதனால அதுதான் நமக்கு தேவையானது. இந்த சரீரங்கிறது அதுக்கு உபகரணம், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உபகரணமா சரீரம் ஆச்சே தவிர, இந்த சரீரம் எடுத்துட்டதுனாலேயே இதுக்கு ஆகாரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன கேள்வி வருது அப்படிங்கட்டா, சரீரத்துக்காக நாமளா இல்ல நமக்காக சரீரமா அப்படின்னு. சரீரத்துக்காக நாமோ அப்படின்னா அப்போ உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் அப்படின்னு இந்த சரீரத்துக்கான அலங்காரம், சரீரத்துக்கான ஆகாராதிகள், சரீரத்துக்கான சுகதுக்கங்கள் இப்படியே போயிருக்கும். சரீரத்துல எந்த சுகம் எப்படி அனுபவிக்கலாம், நாக்கில என்ன சுகம் அனுபவிக்கலாம், அப்புறம் மூக்கில என்ன சுகம் அனுபவிக்கலாம், அப்படியே போயிட்டு இருக்கும். ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் அப்படின்னா அப்போ ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத பார்த்து, பகவானுக்கு தாசன்கிறது ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு, அந்த தாசத்துவத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம், அதனால கைங்கரியம் பண்றதுக்காக இந்த சரீரம், அனுஷ்டானம் பண்றதுக்காக இந்த சரீரம், பகவத் ஞானத்தை பெற்றுக்கிறதுக்காக இந்த சரீரம் அப்படின்னு போகும். இதுல இந்த கேள்விதான் நமக்கு இப்போ, சரீரத்துக்காக நம்ம நமக்காக சரீரமா அப்படின்னா, இது எல்லாருக்கும் என்ன தெரியும், நமக்காக தான் சரீரம் இல்லையா, சரீரத்துக்காக நம்ம இல்லையே, நாம் தானே பிரதானம். இப்ப நமக்கு தெரிஞ்சது தானே, அப்ப அதனால இந்த ஆத்மாவை பிரதானமாக்கி சரீர சிந்தையெல்லாம் இதையெல்லாம் விட்டுட்டு ஆத்மாவுடைய போகத்தை எடுத்துக்கணும். நீ சரீரத்தினால வந்த போகங்கிறது ஏதோ வந்தேரி, இது ஏதோ இப்ப தாற்காலிகமா ஏதோ வந்திருக்கே தவிர உண்மை கிடையாது. இது ஆத்மாவுடைய போகம் பகவத் தாஸ்யம் அப்படிங்கிறது அப்படின்னு இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாளாம் அந்த தார்மிகர்களான ஆச்சாரியர்கள். அப்ப நமக்கு அது புரிஞ்சு மோட்ச உபாயத்திலே நம்ம மூழுவோம் அப்படின்னு. ஆக உபோத்காதாதிகாரத்தில் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான், இவனுக்கும் மோட்சம் பெறதுக்கான யோகியதை உண்டு, சொரூப யோகியதை உண்டு, அதை இழந்து நிற்கிறான் கர்மத்தினாலே. அது தார்மிகர்கள் சொல்ல அது புரிஞ்சு இவன் மோட்சத்துக்கு உபாயம் பண்ணி போவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற, அதுக்காக இதை ஆரம்பிக்கலாம்னு. மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப சேத்து திக்ருதி தட்சிணா அப்படின்னு இந்த திருநாமத்திலே சொன்னான். அடுத்த திருநாமம் ஆச்சாரிய நிகட பிராப்தி ஹேது ஷட்க நிரூபக. ஆச்சாரியன் சன்னிதியை அடைவதற்காக உதவக்கூடிய ஆறு காரணங்களை நிரூபித்தவர் அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு இந்த சம்சாரத்துல எத்தனையோ கோடி ஜீவர்கள் நிறைய இருந்தாலும் அதுல எல்லாரும் மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்றது கிடையாது. ஏதோ அபூர்வமா ஒன்னு ரெண்டு பேர் தான் வரா, எல்லாருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது கிடையாது. சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா ஞானம் வரும், ஞானம் வந்தா அந்த ஆச்சாரியம் கிட்ட போய் பிராக்டிச்சு சரணாகதி செஞ்சு மோட்சத்துக்கு போகலாம், இதெல்லாம் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே, சில பேருக்கு மாத்திரம் எப்படி கிடைக்கும், ஏன் அவருக்கு கிடைக்கல இவருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு காரணம் ஆறு இருக்கும். இந்த ஆறு காரணமும் சேர்ந்து வரணும், வந்தாதான் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆறு காரணம் எதுவும் கேட்டா, ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஷ்யாச்சாரிய பிராப்தி ஹேதவஹா. ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹா, ஆச்சாரிய நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆறு, ஆறு சேர்ந்து இருக்கணும், ஒன்னு கூட குறையக்கூடாது. முதல் காரணம் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், ஈஸ்வரனுடைய சௌஹார்தம் நல்ல மனசு, இது முதல் காரணம். ரெண்டாவது எதிர்ச்சா சுக்ருதம் ததா, எதிர்ச்சையா இவன் பண்ண பாப் புண்ணியம், புண்ணியம் பண்ணணும்னு பண்ணல, ஆனா எதிர்ச்சியா பண்ணா அது புண்ணியம் ஆயிடுச்சு, அதனால பகவத் கிருபை வரும். விஷ்ணு கடாட்சம் மூணாவது, இவன் பிறக்கும் போதே பகவான் செய்கிற ஒரு கடாட்ச விசேஷம், ஜாயமான கடாட்சம். நாலாவது அத்வேஷம், விஷ்ணு கிட்ட துவேஷம் இல்லாம இருக்க. அஞ்சாவது ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி, ஆபிமுக்கியம் விஷ்ணு கிட்ட துவேஷம் இல்லைங்கிற மாத்திரம் இல்ல, கொஞ்சம் பகவானுக்கு புரிஞ்சு கிட்ட போலாம், சேவிக்கலாம், பிரதட்சிணம் பண்ணலாம் அப்படின்னா தோன்றது. சாத்விகை சம்பாஷணம், சாத்விகர்களோட சம்பாஷணம் பேசுறது, இந்த ஆறு சேர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஆச்சாரியர் கிடைப்பாராம். ஏன்னா பெரியவாளோட சாத்திரிகளோட பேசினா அவர் தம்பெருமையெல்லாம் சொல்லுவார், நான் எங்க ஆச்சாரியனுக்கு இப்படி எல்லாம் கைங்கரியம் எல்லாம் பண்ணேன், அவர் எனக்கு இந்த உபதேசம் பண்ணார் அப்படின்னா, ஓஹோ நம்மளும் அப்படி பண்ணணும் போல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆறும் சேர்ந்து காரணம் அப்படின்னா, முதல்ல ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் அப்படின்னு சொல்லச்சா, பகவானுடைய நல்ல ஹிருதயம், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கான், யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் இந்த சம்சாரத்திலே இருந்து அல்லாடி கஷ்டப்பட்டு அவுத்து முடியணும் அப்படின்னு பகவான் நினைக்கல. இந்த சம்சாரத்தை கலைஞ்சு என் திருவடிக்கு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதனால இயற்கையாவே பகவானுக்கு சௌஹார்த்தம் நல்ல எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுவாபாவிகம் தவ சுகிருத்தம் இதம் கிருணந்தி அப்படிங்கிற ஆள் வந்தார். உன்னுடைய சுகிருத்தம் சுவாபாவிகம், எப்படி எப்படி தெரிஞ்சது உமக்கு அப்படின்னு கேட்டானா, சிருஷ்டி பண்ணீரே அதுலயே தெரியுது. நீ கடாட்சம் பண்ணி அன்னைக்கு ஒரு சிருஷ்டி பண்ணீரோ இல்லையோ? ஏன்னா எல்லாரும் அண்ணாக்கணங்கத்துக்கு தானே சிருஷ்டி பண்ணியர், இல்லட்டா சிருஷ்டி பண்ணாமல் பிரளயத்திலே வச்சிருக்கலாமே எல்லாரையும். நீ கடாட்சம் பண்ணவே எல்லா மொத்தமும் பிறந்தது, இல்லட்டா உலகம் கிடையாது, நாங்க யாரும் கிடையாது. அப்போ நிசர்க சுகிருதி, இயற்கையாவே உமக்கு சௌகார்த்தம் இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு ஆளவந்தார சொல்ற. அதே ரீதியில நமக்கு ஆச்சாரியன் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, நம்ம அனாதி காலமா பாபங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலும் பகவான் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு காலத்துல பாபத்தை தொலைச்சிட்டு நம்ம கிட்ட வரட்டும், அதுக்கு என்ன உபாயம் பார்த்து ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறான். அந்த ஒரு நல்ல எண்ணம் பகவானுக்கு இருக்கும். இல்லடா நீ என்ன பண்றதோ அதை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மோட்ச சிந்தையே நமக்கு வராது. இப்ப ஆச்சாரிய சம்பந்தம், பகவானுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்து இது பொழைச்சு போட்டோம் இந்த ஜீவன் நினைக்கிறபடினால ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா. ரெண்டாவது காரணம் எதிர்ச்சா சுகிருத்தம் அப்படின்னு, அதாவது இவனுடைய கர்ம பிரவாகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய இருக்கு, அடுத்தடுத்த கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கான், அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டே இருக்கான். இப்படியே போயிருந்துக்கோ நடுவில் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தமோ பகவத் சிந்தையோ எதுவுமே வராது. ஏன்னா கர்மம் கர்மத்தினுடைய பலன், மறுபடியும் கர்மம் கர்மத்தினுடைய பலன் அப்படின்னு இப்படியே அனுபவிச்சு இப்படியே போயிட்டே இருக்கான். அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா, பகவானுடைய கருணையானது இவனை எப்படியாவது நம்ம எடுத்துக்கலாம்னு பாக்குறது. இவனை கருணைக்கு விஷயமாக்கி இவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும், கருணை பாக்குறதா. ஆனா அதுக்கு இடம் கொடுக்கல, தொடர்ந்து கர்மமே பண்ணிட்டு இருக்கானே. இப்ப கடைசியில கருணை என்ன பண்றது, தான் உள்ளவரத்துக்கு என்ன வழி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எதிர்ச்சா சுகிருதம், இவனை அறியாமல் ஒரு சுகிருதம் ஒண்ணு இவன் பண்ணிட்டான். இவன் பண்ணணும்னு பண்ணல, இவன் இவனை அறியாமல் இவனே ஏதோ ஒரு சுகிருதம் உண்டு, ஒரு புண்ணியம் ஒண்ணு பண்ணிட்டாலும் வச்சுப்போம், உடனே அதுக்கு பலன் கொடுக்கணும் இல்லையோ? அதுக்கு பகவான் என்ன பண்ற, தன் கருணை இப்ப நுழைக்கிற நினைச்சு இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கற. முன்னாடினா அப்படின்னா நம்ம பண்ணதுக்கான பலன் தான் கிடைக்கும். இது வந்து எதிர்ச்சியா நடந்தது, இவன் புண்ணியம் பண்ணணும்னு சங்கல்பிச்சிருந்து பண்ணல, வேற ஏதோ பண்ணா எதிர்ச்சியா பார்த்தா அது புண்ணியம் ஆயிடுச்சு. வேற ஏதோ காரணத்துக்கு கோயிலுக்கு போனான் அப்படின்னும், வேற ஏதோ காரணமா பிரதட்சிணம் பண்ணான் அப்படின்னும், இவன் எங்கேயோ பார்த்து கை கூப்பினா எதிர்க்க பார்த்தா கோயில் இருக்கு அப்படின்னும் இப்படிலாம் அமைஞ்சிருந்து சமயம். ஏதோ ஒரு ஸ்நானம் பண்ணானா இவன், பார்த்தா அன்னைக்கு கிரகணமா இருந்து அதனால கிரகண ஸ்நானம்னு புண்ணியத்துல கிடக்காச்சுன்னுவான். அந்த மாதிரியான ஒரு எதிர்ச்சா சுக்ருதம் ஒண்ணு, எதிர்ச்சியா நடந்த ஒரு புண்ணியம் ஒண்ணு, அதுதான் காரணமா இருக்கு. ஏன்னா பகவத் கிருபை அதுல தான் உள்ள வருது நமக்கு. நமக்கு கர்ம பிரவாகத்துல தொடர்ந்து கர்மம் அதனுடைய பலர் அனுபவம், கர்மம் அதனுடைய பல அனுபவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது பகவானுடைய கருணை உள்ள வரத்துக்கு இடம் இல்லாம இருக்கும்போது இந்த எதிர்ச்சா சுக்ரதம் அப்படிங்கறதான் கை கொடுக்கறது. ஏன்னா பகவான் கர்மத்தினுடைய பலனை கொடுப்பானே தவிர தன் பலன் நடுவில் கொடுக்க மாட்டான். அப்படி இருந்துச்சு இந்த எதிர்ச்சா சுக்ரதம்ங்கிறது இவன் அறியாமல் பண்ணப்படினால இதுக்கு என்ன பலன் கொடுக்கறது, பகவான் தான் கொடுக்கணும். தெரிஞ்சு பண்ணியிருந்தா அந்த பலன் இவனுக்கு கிடைக்கும், நீ தெரியாத பண்ணிட்டான். அப்ப பகவான் அது கொடுக்கும்போது ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து தன் கருணை மூலம் ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கறாங்க. ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா விஷ்ணோ கடாட்சம். அடுத்த காரணம் விஷ்ணோ கடாட்சம் அப்படிங்கிறது, இவன் ஜனிக்கும் போது இவன் பிறக்கும் போதே பகவான் பண்ற ஒரு கடாட்சம். அந்த கடாட்சத்தினாலதான் அவன் மோட்சத்தை பத்தி சிந்திப்பானான். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சத்து விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. ஜனனத்திலேயே யாரை வந்து பகவான் வந்து கடாட்சம் பண்றானோ அவன் தான் வந்து ஆச்சாரிய சம்பந்தத்தோட மோட்சத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு. இதுக்குதான் ஜாயமான கடாட்சம் அப்படின்னு பெயர் சாஸ்திரங்கள்ல. இந்த ஜென்மத்தோடு கூட இந்த ஜீவன் உஜ்ஜீவிச்சு போகட்டும், பகவான் கடாட்சம் பண்ணுவானா, அதுக்கான உபாயம் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் நடக்கட்டும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்றானா, அதான் கடாட்சம். கருவிலே திருவிழாதிங்கிற தொண்டையாழ்வார். உங்களுக்கு எல்லாம் கர்ப்பத்துல ஸ்ரீ இல்லையா, கருவிலே திரு இல்லையா, என்ன விஷ்ணுவ சிந்திக்காம இருக்குங்களே. பகவத் கடாட்சம் இருந்தா அவன் பகவத் சிந்தை இருக்கணுமேங்கிற, நீங்க பிறக்கும் போது பகவான் கடாட்சம் பண்ணிருந்தா பகவத் பகவத் சிந்தை உங்களுக்கு வந்திருக்கணுமேங்கிற. அப்போ விஷ்ணு கடாட்சம், பகவான் செய்யற ஒரு கடாட்சம் இருக்கே, அதுவானது ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. அத்வேஷம், அடுத்த முக்கியமான காரணம் பகவான் கிட்ட அத்வேஷம், துவேஷம் இல்லாம இருக்கணும். இத்தனையும் இன்னும் பெருமாள் கிட்ட துவேஷப்படுறவா எத்தனையோ பேர் நம்ம பார்த்துதான் இருக்கோம் லோகத்திலேயே. இப்ப பார்த்துட்டு இருக்கோம், நல்ல புத்தி எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்ல வம்சத்துல வந்து கூட அவன் விஷ்ணு கிட்ட அத்வேஷத்தோடு இருக்கான் அப்படின்லாம் வரும், நான் துவேஷத்தோடு இருக்கான் அப்படின்லாம் வரும். விஷ்ணுடைய துவேஷம் அப்படிங்கிறது இவன் புத்தியை கெடுத்துரும், ஒன்னும் பெருசா ஒண்ணும் பண்ணாது. பகவான் கிட்ட துவேஷப்பட்டான் அப்படின்னா உடனே சக்கராயுதத்துல வந்து கொண்டுவார் அப்படிங்கறத நம்ம கிடையாது, அதெல்லாம் சிசுபாலாதிகளுக்கு. ஜீவர்கள், சாதாரண ஜீவர்கள் பகவான் கிட்ட துவேஷப்பட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா புத்தியை கெடுத்துருவான், அவனுக்கு பகவத் சிந்தையே இருக்காது. இது போறமே வேற என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஜென்மம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி ஜென்மம் எடுத்துருவான் அவன். அதனால இந்த நிலை மாறணும்னா முதல்ல பகவான் கிட்ட துவேஷம் கூடாது. என்ன ஆனாலும் பகவத் துவேஷம் இருந்தா ஆச்சாரியின் பக்கத்திலேயே இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்காது. இதே பகவான் கிட்ட அபிமுக்கியம், பகவான் கிட்ட ஒரு அபிமுக்கியம், பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை இசையெல்லாம் இருந்தா எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஆச்சாரியனையும் கொண்டு வந்து விடுவார் பெருமாள் நமக்கா. அப்போ விஷ்ணு கடாட்சம் மாத்திரம் இல்ல, அத்வேஷம் அபிமுக்கியம், பகவான் கிட்ட துவேஷம் இல்லாம இருக்கணும். அடுத்து அஞ்சாவது காரணம் பகவான் கிட்ட ஆபிமுக்கியம். ஆபிமுக்கியம்னா பகவான் இருக்கிற பக்கம் திருப்பி போகணும், எதிர்பக்கம் போகக்கூடாது. எதிர்பக்கம் போனா துவேஷம், இருக்கிற பக்கம் கிட்ட போய் கோயிலுக்கு போறதோ பெருமாள் சேவிக்கிறதோ நாலாயிரம் தீபுரமோ எதுவோ அந்த பக்கம் கொஞ்சம் மெதுவா போறோம், அதான் ஆபிமுக்கியம். இது பெரிய விஷயம், ஏன்னா இந்த ஆபிமுக்கியம் இருந்தா மேல மேல பகவான் பாத்துக்கிறான், இதுவும் இல்லாம இருந்தா உபேட்ச பண்ணிடுவான். அபிமுக பாவம் பகவான் பக்கம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. பகவான் பிரசாதத்தை சாப்பிடணும்னு நினைப்பு இருக்கு நமக்கு, ஏதோ அனுஷ்டானம் பண்ணணும்னு நினைப்பு இருக்கு, பெருசா ஒண்ணும் பண்ணிடலையே. நாம பகவத் பக்தனா பகவானுடைய கூட இருந்து காலம் காலம் கழிச்சு மகரிஷிகள் மாதிரியோ பிரஹ்லாதன் மாதிரியோ அப்படிலாம் நாம இல்ல, ஏதோ இப்படி திரும்பிருக்கோம், அப்படி திரும்பவும் இப்படி திரும்பிக்கும் அப்படிங்கறதுதான். ஆனா இதுதான் பெரிய ஐஸ்வர்யம், ஏன்னா இதனாலதான் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சம் வரைக்கும் கொண்டு விட போறது இதுதான். அதனால் அபிமுக பாவ சம்பத்து, அபிமுக சம்பத்து இருக்குல்லையோ, அபிசம்பவீனம் பவீனம், அது வந்துருத்தனா அப்போ பகவத் கிருப்பை நம்ம பிடிச்சிக்கிறது. பகவான் தான் நமக்கு அப்புறம் எல்லாம் அனுகிரகம் பண்றான், ஆச்சாரியத்தோ ஆச்சாரியனை உண்டு பண்ணி கொடுக்கறதே பகவான் தான். ஆனா தெரியலையே அப்படின்னா பகவானுடைய கருணை தாங்கிறது பொதுவா எல்லாத்தமும் தெரிஞ்சுடாது, சில சமயம் தெரியும் சில சமயம் புரியாது. பகவான் நமக்கு என்னென்ன கருணை பண்ணிருக்காங்கிறது நமக்கு என்ன தெரியும், அதுவே புரியாது. நமக்கு ஆகாரம் கிடைச்சா அதுவே பகவத் கருணை தாங்கிறான், அது நமக்கு இன்னைக்கு எத்தனை நாள் புரிஞ்சிருக்கு, நிச்சய சாட்டம் இருக்கும், நிச்சய ஆகாரம் கிடைச்சிருக்கு, பகவானுடைய கருணை இருந்தா தான் கிடைக்கும். கொச்சி தூபல கஷிதா கொச்சி தபங்குர பூத கதி, பகவத் கருணைங்கிறது சில சமயம் நல்லா தெரியும் சில சமயம் உள்ள இருக்கும். அது எப்படின்னு கேட்டா சரஸ்வதி நதி மாதிரி, சரஸ்வதி நதி ஆரம்பிக்கிச்சு மேல இருக்க, அதுக்கப்புறம் உள்ள போற, அப்புறம் சேரச்சு மேல வர, சரஸ்வதி மாதிரி பகவானுடைய கருணையானது சரஸ்வதி நதி மாதிரி பகவானுடைய கருணையானது சில சமயம் மேல தெரியும் சில சமயம் உள்ளுக்குள்ள இருக்கும், நமக்கு தெரியாது. பகவான் இன்னைக்கு என்ன ஒண்ணும் காப்பாத்திரையே என்ன கொடுத்தா எனக்கு அப்படின்னு, எத்தனை ஆபத்துலேருந்து பகவான் நம்மளை காப்பாத்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை ஆபத்தும் நமக்கு வர வேண்டியதா இருந்திருக்கலாம், அது பகவான் தான் நம்மளை காப்பாத்தி இருக்கலாம், அது நமக்கு தெரியுமோ. கொச்சிது உபலட்சிதா கொச்சிது அபங்கர குருகதி விமல ரசாவா, சுத்தமான ஜலம் இருக்கு சரஸ்வதியில. இந்த இடத்துல விமல ரசாவகான ரெண்டு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நல்ல ரசம், பகவத் ரசம் கிடைக்கிறது. சபதி சரஸ்வதி சமயத்தியகம் அப்ரதிகம். அந்த சரஸ்வதி நதியானது, அந்த நதியில ஸ்நானம்னா எப்படி பாப்பம் போகும், அந்த மாதிரி பகவானுடைய கருணை இருக்கு. அதிசயமா திடீர்னு பிரகாசமா தெரிகிறது, திடீர்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுல நாம அவகாசனம் பண்ணணும், கருணையில குளிக்கிறோம் பாப்பங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற. ஆக ஆபிமுக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. பகவான் பக்கம் நம்ம திரும்பி இருக்கோங்கிறது. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியன்னு அஞ்சு காரணம் சொன்ன. ஆறாவது காரணம் சாத்விகைகி சம்பாஷணம், சாத்விகர்களோட பேசணும். பேசினா மெதுவா ஆச்சாரியத்தை கொண்டு விடும். அது அவர் ஆச்சாரியனை பத்தி சொல்றாரு இல்லையா, அதனால நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஷடேதானி இந்த ஆறு, நம்ம யாரோட பழகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்திரியர்களோட பழகினா அப்ப நமக்கும் வந்து பகவானை பத்தி எல்லாம் நமக்கு ஞானம் வரும். துஷ்டர்களோட பழகினா என்ன ஆகும், அப்படின்னா இதுவே நமக்கு தேசமாயிடும். ஆக இந்த ஆறு இருக்கோ, இதுதான் ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா, ஆச்சாரியம் நம்ம அடையத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷட் ஏதானி ஹ்யாச்சார்ய ப்ராப்தி ஹேதவா. இது வச்சிருந்துதான் இங்க திருநாமம் வந்திருக்கு. ஆச்சாரிய நிகட பிராப்தி ஹேது ஷட்க நிரூபக, ஆச்சாரிய சன்னிதி அடைவதற்கு காரணமாக ஷட்கம் ஆறு இருக்கு, அதை சொன்னவர்னு அர்த்தம். ஷட்கம்ங்கிறபடினால ஆறு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. ஆறுல ஒன்னு இல்லாட்டா கூட பிரயோஜனம் இல்லை, தனித்தனி காரணம் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா காரணம். விஷ்ணு அதான் தான் ஷட்கம்னு சேர்த்து சொல்லியிருக்க. ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷட் ஏதானி ஹ்யாச்சார்ய ப்ராப்தி ஹேதவஹ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். என்கிறபடியே நேர்பட்டு இப்படியாக ஆச்சாரியன் நேர வரான் அப்படிங்கறத, இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. ஆக இது எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆறுல இல்ல, அவளுக்கு இல்ல. சாத்விக சம்பாஷணம் இல்ல, துஷ்டர்களோட பழகி இருக்கா, ஜாயமான கடாட்சம் இல்ல, கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு பகவானுடைய கடாட்சம் இல்ல அவளுக்கு. விஷ்ணு கிட்ட அத்வேஷம் இல்ல, விஷ்ணு கிட்ட துவேஷப்படுற. ஆபிமுக்கியம் பகவான் கிட்ட ஆபிமுக்கியம் இல்ல, பகவான் பக்கம் வரணும்னு தோணல, அங்கங்க ஆகார விவகாரங்கள் அதையே பார்த்துட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது வரும். அதனால இந்த ஆறு காரணங்கள்னாலே ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படும். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டால் அதனாலே அவன் வந்து மேல பகவான் சிந்தை வரும், மோட்சத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு அர்த்தம். இது இந்த உபோத்கத அதிகாரத்திலே இப்படி அழகா சாய்ச்ச. அடுத்த அதிகாரம் சார நிஷ்கர்ஷாதிகாரம் பெயர். சாரம் இது அப்படிங்கறத நமக்கு முடிவு பண்ணி எடுத்து சொல்ற. இதுல சாஸ்திரங்களே சாரமானது எதுவோ அதை எடுத்துக்கணும் மனுஷன். அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தேஜேது பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அசாரம் சாரம் இல்லாதது விட்டுடணும், அல்பசாரம் கொஞ்சமா சாரமே இல்லாதது விட்டுடணும். நம்ம அப்படிதான் பண்றோம், ஒரு கரும்பு எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதனுடைய சாரம் எடுத்துட்டு அது பின்ன சக்கையை துப்பிடுவோம். அந்த மாதிரி அங்கங்க வேண்டியது எடுத்துக்கணும். இப்ப என்ன கேட்டா அஞ்சு சொல்லிருக்காரு, ஒன்னு அசாரம், இரண்டாவது அல்பசாரம், மூணாவது சாரம், நாலாவது சாரதரம், அஞ்சாவது சாரசமம். அசாரம்னா சாரமே இல்லாதது, அல்பசாரம்னா கொஞ்சமா சாரமானது, சாரம்னா சாரமானது, சாரதரம்னா அதை காட்டிலும் சாரமானது, சாரசமம்னா எல்லாத்த காட்டிலும் சாரமானது. சாஸ்திரத்துல எல்லாம் இருக்கு, சாஸ்திரங்கள்ல அதுல முதல் நாலு விட்டுடணும். விட்டுட்டு சாரசமமான விஷயத்தை எடுத்துக்கணும். சாஸ்திரத்துல பரமசாரம் இதுவோ அதை நாம எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றது இந்த அதிகாரம். ஒரு மனுஷன் படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தெட்டு இருக்கு, ஒன்னும் இல்ல ரெண்டு கிடையாது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல சாரதமம் எதுன்னு கேட்டா ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம். இதனால சண்டாகிதி வச்சிருந்து சாரதமம் சாஸ்திரங்கள்லயே சாரதமமானது இதுதான், இதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக வர. அதுக்காக அசாரம் அல்பசாரத்தை எல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை வச்சுட்டு இந்த திருநாமம், இப்ப அடுத்த திருநாமம் சார நிஷ்கர்ஷ குசலஹா அப்படின்னு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சாரமான பொருள் என்பதை என்பதை சொல்ல வல்லவர்னு அர்த்தம். அநேக சாஸ்திரம் இருக்க அப்படின்னால சமுத்திரம் மாதிரி இருக்க அப்படின்னால ஒரு உதாரண வாசல் இருக்க ரத்னம் ரத்னாகராதிவ அப்படின்னு சமுத்திரத்துல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அதுலேருந்து சாரதமம் இது கேட்டா ரத்னம், சமுத்திரத்துல ரத்னங்கள்லாம் கிடைக்கிறதா, சித்து எல்லாம் கிடைக்குமா? சமுத்திரத்திலே சாரம் இல்லாத விஷயங்கள், அசாரமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சமுத்திரத்தை கடையும் போதுதான் விஷயமே அதுல இருந்தா வந்துதான், அது அசாரம். கடையும் போதுதான் விஷம் வந்தது, அது அசாரம். பெருமாள் சமுத்திரத்தை கடையும் போதே விஷம் வந்தது, அச்சர ஸ்திரீகள்லாம் வந்தாள், அதுக்கப்புறம் வந்து ஐராவதம்ங்கிற யானை குதிரை இதெல்லாம் வந்தது, அமிர்தம் வந்தது, பிராட்டி வந்தான், இப்படி எவ்வளோ இருக்கு. இதுல அசாரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுல அசாரம் எது அப்படின்னு கேட்டானா விஷம் அசாரம், அல்பசாரம் எதுனா அப்சர ஸ்திரீகள், சாரம் சாரமானது எது அப்படின்னு கேட்டானா இந்த ஐராவத யானை உச்சேச குதிரை முதலானது எல்லாம் சார சாரம். அதை காட்டு சாரம் எது அப்படின்னு கேட்டா அமிர்தம், அதை காட்டு சாரம் எதுனா பிராட்டியான். இப்படி ஒரு உதாரணத்துக்கு அப்படி பார்க்கலாம். அதுல இந்த அது பாக்கி நாளத்தையும் விட்டுட்டு முதல் நாளத்தையும் விட்டுட்டு சாரத்தமம் ரொம்ப ரொம்ப சாரமானதை எடுத்துக்கணும். அதுதான் பெருமாள் அதில் காமிச்சாரா இங்கே அந்த சமுத்திர மந்திரத்தில், அதை தான் காமிக்கல. அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்ல அப்படிதான் எடுத்துக்கணும். எத்தனையோ சாஸ்திரம் நோக்கத்தில் இருந்தா கூட இதுல அசாரமான சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அசாரமான சாஸ்திரங்கள் எதுன்னா வேத பாஷ்யங்கள், வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய பௌத்த ஜெயினாதிகள்லாம் அசாரமானது, அதெல்லாம் விட்டுடணும். ஸ்ருதிபத விபரீதம் க்ஷேல கல்பங்கிற வேதத்துக்கு விருத்தமா இருக்கோ அதெல்லாம் விஷம் மாதிரி, ஆனா அது விட்டுடணும். அல்பசாரம் எது அப்படின்னு கேட்டா அந்த வேதத்திலேயே அல்பசாரமா எத்தனையோ யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதாவது அல்ப பலனுக்கா ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்கு, ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்கு, சத்ருவ கொல்லணும்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான யாகங்கள்லாம் சொன்னா இதெல்லாம் அல்பசாரமா இருக்கு. அசாரம் அல்பசாரம் இதையும் விட்டுடணும். சாரம் அப்படின்னா வேதத்திலே சாரமானது எது அப்படின்னு கேட்டா சொர்க்கம், சொர்க்கம் போறதுக்காக யாகங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கு, அது சாரமான விஷயம். சார தரம்னா அதை காட்டுல சாரமானது எதுன்னு கேட்டா கைவல்யம், ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. ஆனா அதை காட்டும் எல்லாத்த காட்டும் சாரம் எதுன்னு கேட்டா பகவத் அனுபவ சுகம், மோட்சம். அதனால அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் நாலுத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு மோட்ச பலம் அப்படிங்கறதா சாரதமமானது, அதுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்து மூலமா எடுத்து சொல்லி சுவாமி தேசியன் உணர்த்தர. அனந்தவாரம் புகுவேதித்தவியம் அல்பஸ்தகாலோ பகவஸ்த விக்னாகா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கச்ச மொத்தத்தையும் ஒரு சின் தெரிஞ்சுட்டு நிஷ்கர்ஷம் பண்ணலாங்கிறது நடக்காது. அதனால பாதி விதையில விட்டுடணும், பாதி இல்ல எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டியதுதான். விட்டுட்டு சாரதமமா இருக்கிறது மாட்டுதான் எடுத்துக்கணும். அது எதுனா ரகசிய திரயம் அப்படின்னு அந்த திருமந்திரம் முதலான மந்திரங்களும் மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் பிரிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு இவன் மோட்சத்துக்கு போற வழியை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ சாரதம உபாதேயமா இருக்கும் ரகசிய திரயம் அப்படின்னு முடிக்கிறார் இல்ல. அமையா இவை என்னும் ஆசையினால் அது மூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவரேத்தி எட்டி ரெண்டெண்ணியா நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனி நிலை தந்தனரே. லோகத்துல எத்தனையோ கல்விகள் இருக்கு, அது மூன்று ஆறு மூன்று பதினெட்டு பதினெட்டு வித்யாஸ்தானம் அந்த காலத்துல உண்டு. பிரசித்தம் சாஸ்திரத்துல பதினெட்டு வித்யாஸ்தானம்னா பதினெட்டு சப்ஜெக்ட் அந்த காலத்துல இருந்திருக்கான். முதல்ல வேதங்கள் புராணங்கள் அங்கங்கள் அப்படின்னு இதெல்லாம் போராது அப்படின்னு இன்னும் நிறைய எத்தனை எத்தனை படிச்சாலும் அமையாய்வை என்று ஆசையினால் அருமும், ரொம்ப ஆசையோட கூட இது போராது இன்னும் தெரிஞ்சுவேன் இன்னும் தெரிஞ்சுவேன் எத்தனை படிச்சாலும் கடைசியில என்ன கேட்டா சுமையான கல்விகள், மொத்தம் சுமையா தான் வந்து நிற்கும். ஏன்னா இத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்லை, கடைசியில இவனுக்கு இருக்கிற சுகதுக்கம் அப்படிதான் இருந்தது. ஒண்ணுமே படிக்காதவனுக்கு என்ன சுகதுக்கம், அவனுக்கு அவனுக்கும் சாட்டா சுகம், இவனுக்கும் சாட்டா சுகம், அவனுக்கும் தூக்கம் வரலன்னா துக்கம், இவனுக்கும் தூக்கம் வரலன்னா துக்கம். அப்ப அவனுடைய சுகதுக்கத்தை கட்டல அதிகம், அவனுக்கு என்ன சுகதுக்கம் ஒண்ணு வந்தது, ஒண்ணும் இல்லையே. அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்க, அவன் அவன் சாதாரணமா வெளியில இருந்துட்டு இருப்பான், இவன் உள்ளுக்குள்ள வந்து சௌக்கியமா ஏசி போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அவனை காட்டுல சுகமா இருக்க மாதிரி தோணும், ஆனா என்ன அவங்க கேட்டா கரண்ட் போட்டுதான் அவனே தேவையிடும். அப்போ அப்படி இருக்கிறபடினால இந்த கல்விகள் எல்லாம் சுமையா இத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்லை, படிக்காதவனுக்கு என்னவோ அதுதான் அப்படின்னு இருக்கு. அப்ப எது படிச்சா பிரயோஜனம், அவன் வேற நான் வேறன்னு ஆகும். அவனுடைய புருஷார்த்தம் இல்லை எனக்கு, என்னுடைய சுக துக்கங்கள் வேறன்னு வரணும், எனக்கு பகவத் தாஸ்யம் எனக்கு சுகம்னு வரணும். அப்படி வந்தாதான் நமக்கு வித்தியாசம் உண்டு, அப்பதான் அந்த கல்விக்கு பிரயோஜனம் உண்டு. அதான் சொல்ற, கற்றதனால் ஆன பயன் என்கொள் வாலிறிவன் நற்றால் தொழாரி. நீ படிச்சு என்ன பிரயோஜனம், நீ பெருமாள் சேவிக்கணும் திருவள்ளுவர் கேட்கிற இதுல, கற்றதனால் ஆன பயன் என் படிச்சு என்ன பிரயோஜனம், நீ பகவானை சேவிக்கல அப்படின்னா படிச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதனால இதெல்லாம் சுமையான கல்விகள், சூழ வந்தாலும் தொகைவை. மற்ற கல்விகள்லாம் சுமையான கல்விகள், நம்மளை சம்சாரத்தில் அழுத்தக்கூடியவை. அதெல்லாம் வெறும் நம்பர்ல மட்டும்தான் போயிருக்கும், இத்தனை படிச்சேன் நான், 18 படிச்சேன், 16 படிச்சேன். என்ன கேட்டா இமையா இமையோர் எத்திய, அதனால இந்த அசாரமான விஷயங்களையோ அல்பசாரங்களான விஷயங்களையோ படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு சாரசமமான விஷயத்த நாம் எடுத்துக்கணும். அது உபநிடத்தில் இருக்கக்கூடிய ரகசிய திரைசமம். அதை நமக்கு சொல்றாளாம் ஆச்சாரியர்கள், இமையா இமையோர் எத்திய எட்டிரண்டு எண்ணியா நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனி நிலை தந்தனரே. அவாதான் நமக்கு சதிர்க்கும் தனி நிலை, நமக்கு தனியா ஒரு நிலைமை, நம்ம லோகத்தோட எல்லாரும் சேராத சாதுரியத்தோடு கூட நம்ம தனியா இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய சுகம் வேற, உங்களுடைய சுகம் வேற. நீங்க அல்ப விஷயத்துக்கு சுகப்படுறவோ எனக்கு அது சுகமா தெரியல. யா நிசா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சா நிசா பசித்தோ முனேஹே அப்படிங்கிற ஒரு யமி இருக்கையோ, யமினா சம்யமி, ஒரு யோகம், யோகம் செய்கிறவன், யோகம் செய்கிறவனுக்கு எது ராத்திரியோ அது இவர்களுக்கெல்லாம் பகலாம், அவனுக்கு எது பகலோ அது இவர்களுக்கெல்லாம் ராத்திரி அப்படின்னா அழகான ஸ்லோகம். பகல்லாம் முடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், அவன் எந்த விஷயத்துல முடிச்சுட்டு இருக்கானோ அந்த விஷயத்துல இவெல்லாம் தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்த விஷயத்துல தூங்கிட்டு இருக்கானோ அந்த விஷயத்துல அவன் முடிச்சுட்டு இருக்கான், அவன் சரீர சிந்தையில தூங்கிட்டு இருக்கான், அவன் அதை கவலையே படாம இருந்துட்டு இருக்கான், ஆனா அதுதான் இவன் முடிச்சுட்டு இருக்காளாம். அவன் எதுல முடிச்சுட்டு இருக்கானோ பகவத் விஷயத்துல அதுல இவெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்லோகத்துல அழகா சொல்ற. அந்த மாதிரி ரீதியில அத்திய பிரபுதி ஹே லோகாஹா யூஎம் யூஎம் வயம் வயம், நீங்க வேற நீங்க வேற, நான் வேற நான் வேற, உங்களுடைய புருஷார்த்தம் வேற, உங்களுடைய சுகதுக்கம் வேற, நான் வந்து அல்பமானது ஏதோ ஒன்று போனதுக்காக நான் துக்கப்பட மாட்டேன், நான் பகவத் அனுபவம் போனாதான் துக்கப்படுவேன், நீங்க பகவத் அனுபவமே இல்லாம சுகப்படுவோங்கோ எனக்கு அது துக்கம், உங்களுக்கு சுகம் எதுவோ அது எனக்கு துக்கம், உங்களுக்கு துக்கம் எதுவோ அது எனக்கு சுகம் அப்படின்னா என்ன துக்கம் அப்படின்னு கேட்டா பெரிய நஷ்டம் வந்துட்டுதான் உங்களுக்கு துக்கம், எனக்கு அது சுகம், ஏன்னா போயிருத்து கர்ம குளம் போச்சு இல்லையோ, போயிருத்து பகவத் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அது சுகம் அப்படின்னா. அதனால இப்படிப்பட்ட ஒரு சதிர்க்கும் தனி நிலை, சாதுரியத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தனி நிலைமையை ஆச்சாரியர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான் இந்த சாரதமமான சாஸ்திரத்தை சொல்லி வச்சு. இது இல்லாட்டா, நான் சாரதமமான சாஸ்திரம் இல்லாட்டா, வேதமே இருந்தா கூட அந்த வேதத்துல சொர்க்கத்தை அடையக்கூடிய அம்சங்கள் கைவல்லி அம்சங்கள் இப்படி பலதெல்லாம் இருக்கிறபடினால அது சம்சாரத்திலே உனக்கு திருப்பி திருப்பி அமுக்கிறபடினால அசாரம் அல்ப சாரமா இருக்கிறபடினால படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. என்ன கேட்டா 32 அடியான தொடர்வு தத்துவார் முதலாம் அடியிலே விழுந்தாக்கும் 31 அடியிலே விழுந்தாக்கும் வாசி இல்லாதார் போலே அப்படிங்கிற. 32 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒண்ணு, அந்த கிணறை தாண்டினானா ஒருத்தன், ஒருத்தன் முதல் அடியிலே விழுந்தா 131 அடியில விழுந்தான், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லையே. இவன் தாண்டி வரல, 32 அடி தாண்டி வரணும் இல்லையோ, இவன் தாண்டி வரல, உள்ள விழுந்துட்டான், அவனு தான் உள்ள விழுந்தான், இவனு தான் உள்ள விழுந்தான். அந்த மாதிரி அவன் ஒன்றும் படிக்காமையே சம்சாரத்தில் இருக்கான், நீ எல்லாம் படிச்சுட்டே சம்ஸ்காரத்தில் இருக்க, சம்சார கிணறுல அவன் படிச்சுட்டு படிக்காம இருக்கான், நீ படிச்சுட்டு இருக்க அப்படிங்கறதான். தவிர ரெண்டு பேரும் அதில் இருக்குங்கிறது தான், அக்கறைக்கு வர முடியல ரெண்டு பேரும் அப்படிங்கறதான் வித்தியாசம் இருக்கு. அதனால அசாரமான விஷயங்கள் அல்பசாரண விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாரசமமான ரகசியத்தை கண்டெடுத்து உபதேசத்தை பெற்று நாம் அதுக்கான மோட்ச உபாயத்தை செஞ்சு உயிர்ந்து போகணும் அப்படிங்கிறது. இதுதான் சார நிஷ்கர்ஷாதிகாரம் அப்படின்னு, சாரம் இதுதான் அப்படிங்கறதை நிஷ்கர்ஷம் பண்ணி சாதிச்ச ஒரு அதிகாரம் இது. சார நிஷ்கர்ஷ குசலஹா, சாரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ண வல்லவர் அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே எத்தனையோ விஷயம் இருந்தா கூட, சொர்க்கம் முதலானது கொடுக்கக்கூடியதோ இல்ல இந்த லோகத்திலேயே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய பாகம் கூட வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுடணும். இதுல மோக்ஷம்னா என்ன, மோக்ஷத்துக்கு உபாயம்னா என்ன அப்படிங்கறத சொல்ற விஷயமே நிறைய இருக்கு. அதுவே உபநிடதங்கள்ல பல இடத்துல இருக்கு. ஆனா அதுலயும் கூட எல்லாத்த காட்டிலும் இந்த ரகசிய திரைங்கிறது முக்கியமா இருக்கு. ஏன்னா இது ஸ்பஷ்டமா சொல்ற மாதிரி அத்தனை ஸ்பஷ்டமா அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா இது ரொம்ப ரொம்ப சாரத்துவமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க அருளி செய்யற அடுத்த திருநாமத்துல அடுத்த அதிகாரம் ஆரம்பம். அதை நாம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.